ஐயா, நான் மூணு படம் அனுப்பிச்சிருப்பேன். முதல் படம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 30 டிகிரி சரிவில் வட்டமாக இது எடுத்திருக்குது, குழி எடுத்திருக்குது சட்டி மாதிரி. அதில் தான் வந்து கண்ணை வந்து இப்படி சாய்ச்சி வச்சுருக்கிறேன். அது நான் மேலேருந்து எடுத்த நட்டி கொஞ்சம் படுக்க வச்ச மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற இது வந்து நடுவில் மண் போட்டிருக்கு. அதுக்கு அடுத்த படத்தில் வந்து தண்ணி ஊற்றியிருப்பான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சுற்றி வளைய மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி டயர் மாதிரி தான் இதாக இருக்கும். நடுவில் வந்து மண்ணும் குப்பையும் போட்டு நேராக கூமாச்சி மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நான் வேணால் அடுத்து இன்னொரு ஃபோட்டோ எடுத்து கீழே தரமட்டத்துலேருந்து எடுத்து காட்டுறேங்க, அது சரியான காட்டுறதுக்காக. நான் இப்போ வெளியே இருக்கேன், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னொரு தடவை அதை படம் பிடிச்சி காமிக்கிறேங்க.